முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் தமிக்கும் கலியே துயிலழ முப்பத்து மூவர் அமரக்கு முன் சென்று கப்பம் தமிக்கும் கலியே ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதிஸ் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி ததீ சுக்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி स्वोच्चिष्टायां सृजनिगलितं याबलात् कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयितमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை செல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொரிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வனையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வந்தமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோகதிருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவாம்யாம் கோதாமனன்ய சரண சரணம் ப்ரபத்யே 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணமென்முறை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை இனங்காய் சிறுவே துயிலழாய் துக்கமும் தத்தொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனையும் எழுப்பக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பாட்டிலே ஆச்சாரியனையும் சிஷ்யனையும் எழுப்பதாக வைத்துக் கொள்ளலாம். ஆச்சாரியங்கிறவர் அவரும் சிஷ்யர் தான், சிஷ்யங்கிறவரும் ஆச்சாரியர் தான். ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனா இருந்துட்டு தானே அவர் ஆச்சாரியரா வந்திருக்காரு. சிஷ்யனும் உத்தமமான சிஷ்யனா இருந்தானா பிற்காலத்தில் அவன் ஆச்சாரியன் ஆக போறான். ஆச்சாரிய கிருத்தியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். கிருத்தியம்னா கடமைன்னு அர்த்தம். ஆச்சாரியனுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை அப்படின்னா அடுத்த ஆச்சாரியனை உண்டாக்கணும். அதனால அவருக்கு அந்த ஒரு கடமை இருக்கு. சிஷ்யர்கள் பல பேர் இருப்பா. ஒரு ஆச்சாரியனா 1000 பேர் 2000 பேர் அப்படின்னு சிஷ்யன் இருப்பா. எல்லாரையும் ஆச்சாரியன் ஆக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நல்ல சிஷ்யனை பார்த்து தேர்ந்தெடுப்பார். இவனாலே மேல வரும். பிரதிஷதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் அனக புனகசாயம் ஆகித ஸ்னேகமாரியா என காப்பி பாத்திரங்கிற ஒரு நல்ல பாத்திரம். ஒரு நல்ல பாத்திரம் தேர்ந்தெடுத்து அது அவன் கிட்ட தன்னுடைய அர்த்தங்கள் மொத்தத்தை அவன்கிட்ட சொல்வாராம். அவனை வச்சு சொல்ல வைப்பாராம். திருப்பி அவன் சொல்றத கேட்டு கேட்டு மறுபடியும் திருப்பி சொல்ல சொல்லி தனக்கு சமமாக அவன் ஆக்கிடுவான். தனக்கு சமமாக ஆக்குதல் அப்படிங்கறது ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி குணம். அது ஆத்ம சாம்யாபகத்வாது அப்படிங்கிற லோகத்திலே ரெண்டு பேர் தான் தனக்கு சமமா நூத்தர் ஆக்குவாளா. ஆவிஷ்ட ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்க. அவன் கீழே இருக்க தனக்கு சமமா ஆக்க மாட்டான். கீழே தான் வச்சிருந்தான் அவனை. யாரு தனக்கு சமமா ஆக்குறா அப்படின்னாக்கா ஒரு கணவனா இருக்கிற மனைவி கூட தனக்கு சமமா ஆக்குறது இல்லை போல. ஆனா தனக்கு சமமா ஆக்குறது ஒண்ணு பெருவார், ரெண்டாவது ஆச்சாரியன். பெருமாள் நாராயணன் என்ன பண்றாரு கேட்டான்னா தனக்கு சமமாக தன்னுடைய ஊரிலே கூட்டி வச்சுட்டு தனக்கு சமமான ஒரு பிரம்மானந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா நன்னா உபதேசம் பண்ணி தனக்கு சமமான ஞானத்தையும் தனக்கு சமமான வைபவத்தையும் அந்த சிஷ்யனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார். இவர் ரெண்டு பேர் தான் லோகத்துல அப்படி நினைக்கிறவர்கள். எனக்கு சமமா வாயில போறானே அப்படின்னு நினைக்கிறது கிடையாது இவர்கள். அப்படி ஒரு நல்ல சிஷ்யனை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட தன்னுடைய வைபவங்கள் மொத்தத்தையுமே ஆச்சாரியன் கொடுக்கிறார். அதனாலதான் இந்த ஆச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது இன்னும் விடாது வந்துட்டு அப்படி கொடுத்து கொடுத்து வர அப்படினால அதுக்கு சம்பிரதாயம் அப்படின்னு பேர். கொடுத்து வர்றது எதுவோ அதுக்கு சம்பிரதாயம் அப்படின்னு பேர். இன்னைக்கும் கூட நிறைய மகான்கள் எழுந்துள்ள இருக்கா. இன்னும் ஆச்சாரியன் 4 பக்கத்துல சுவாமி எழுந்தார் அப்படின்னா தேசியன் எப்படி எழுந்தாரோ அப்படியேதான் எழுந்தார். அவர் 4 பக்கத்துல கொஞ்சம் கூட வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதே அளவு வைராக்கியம், அதே அளவு பாண்டித்யம், எந்த குறவும் இல்லாம எழுதியிருந்தார். அதே அளவு ராமானுஜர் பாஷ்யத்தை காலக்ஷேபம் திருப்பி திருப்பி அவரும் ஒரு காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். எங்கேயும் போக மாட்டார், பஸ்ல போக மாட்டார், ட்ரெயின்ல போக மாட்டார், வெளியூர் போக மாட்டார். என்ன என்ன கேட்டா சம்பாத்தியத்துக்கான இன்னொன்னு கிடையாது, கிடைக்கிறத வச்சுட்டு நிம்மதியா இருந்தார். அந்த மாதிரியாக நம்ம செய்யிக்கிறது பஞ்சகால பாராயணராக மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி திருவாராதனம் பண்ணி இப்படிலாம் உத்தமமான ஒரு கல்பத்துல தேசியம் என்ன எழுதி வச்சிருக்காரோ எல்லாத்தையும் நடத்தி காமிச்சவர். அது வந்துருக்கு அதனால இப்ப வந்து அந்த மாதிரியான ஒரு ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையை நம்ம கொண்டாடுறோம். அதுதான் அந்த ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையின் கொண்டாடுறோம். அப்படி அதை கொண்டாடுங்கிறத காமிக்கிற மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சது. இப்ப இதுல முதல்ல கிருஷ்ணன் எழுப்புங்க, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிடார். 33 தேவர்கள் இருக்கா அப்படின்னு பிரசித்தம். அவர்களுக்கு முன்னாடி ஓடி போய் அவளுடைய பயத்தை தீர்க்கிறாங்க கிருஷ்ணன். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து இருக்குன்னா முதல்ல போய் நிக்கிறாங்க, அவள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் போய் நிக்கிறாங்க. இந்த தேவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பாத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப ராமானுஜர் என்னன்னு கேட்டா, 33 அமரருக்கு 33 தேவர்கள் இருக்க, 33 தேவர்கள்னு வா, அது 33 தேவர்கள் தலைவர்கள், அவளை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து 33 தேவர்கள்னு பெயர். இந்த 33 தேவர்களுக்கும் கப்பம் தவிர்க்கும் அவளுடைய நடுக்கத்தை போக்கடிச்சவர் யார் அப்படின்னா ராமானுஜர். எப்படி அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணதே இவர் தான். தேவர்களுக்கு கீழே இருந்துதானே ஆகாரங்கள்லாம் போகணும், மனுஷர்கள் செய்யற கர்மானுஷ்டானம் தான் அவளுக்கு ஆகாரம். இவன் அக்னியில என்ன சேர்க்கிறானோ அது அவளுக்கு போய் சேரும். நிச்சயமே தேவயஜ்யம் ஒண்ணு பண்ணணும் இருக்கு. தேவயஜ்யம் தேவர்களுடைய பெயரை சொல்லி தேவர்களுக்கு ஒரு குறி சாதம் வைக்கணும். தேவயஜ்யம், பித்ருயஜ்யம், பூதயஜ்யம், மனுஷயஜ்யம், பிரம்மயஜ்யம், அஞ்சு இருக்கு. பஞ்சமகா யஜ்யம்னு பேர். பஞ்சமகா யஜ்யத்தை உதாத பண்ணணும்னு சொல்லிருக்க பாஷ்யகார ராமானுஜர். 1 தடவை சொல்லல, 100 தடவை சொல்லிருக்க. பஞ்சமகாயஜ்யத்துல முதல் தேதியும் கேட்டா தேவயஜ்யம், தேவர்களுக்காக அன்னம் இருக்க. தர்ப்பணம் அப்படின்னா முதல்ல தேவ தர்ப்பணம், தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு பேர். காண்ட ரிஷி தர்ப்பணம், தர்ப்பணத்திலையும் முதல்ல தேவர்களுக்கு வரா, யஜ்யத்திலையும் முதல்ல தேவர்களுக்கு இருக்கு. அது தவிர அக்னிஹோத்திரம் முதலானது இல்லாமல் தேவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் இங்க நாங்க இப்ப சமர்ப்பிக்கிற தீர்த்தமோ பிரசாதமோ இல்ல வேற ஏதாவது ஹவிசோ இது எல்லாம் தேவர்களுக்கு போய் சேர்றது. இதுதான் அவளுக்கு ஆகாரம். மனுஷத்துல அப்படி தனக்கு ஆகாரம் கொடுக்கறவாளாதான் அவ வச்சு இருக்கா. மனுஷர்கள் அவன் தான் சிரேஷ்டன். யார்னா யோ எஜதே அப்படின்னு, யார் தேவர்களுக்கு யாகம் பண்றானோ அவன் தான் சிரேஷ்டன் அப்படின்னு வரும். அப்போ அந்த மாதிரி கர்மானுஷ்டானத்தினாலே அவர்களுக்கு ஆகாரம் கிடைச்சு அவர் சொல்லமா இருந்துட்டு இருந்தா. ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஞானம்தான் பிரதானம், கர்மம் பிரதானம் இல்லனே அப்படிப்பட்ட ஒரு இது வரைச்ச. கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் எதிர் அப்படின்னு வாதங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு. மனுஷங்கிற ஒரு அவனால் முடிஞ்ச வரைக்கும் கர்மம் பண்ணணும், அப்புறம் அவன் வந்து ஞானம் முத்தின நிலையில கர்மத்தை விட்டுட்டு ஞான மார்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிற சித்தாந்தங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதுக்கு கர்ம சந்நியாசம்னு பேர். அதுக்கு கர்மத்தை எல்லாம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் விட்டுவிடணும். கர்மம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, அந்த ஞானம் வரத்துக்கு தான் இந்த கர்மம். ஞானம் வந்தாச்சுன்னா இந்த கர்மம் விட்டுடும், அதுக்கப்புறம் ஞானத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் வரும். ஏன்னு கேட்டா, கர்மம் ஞானம் நேர் எதிராச்சு. ஞானம் கர்மன்னு பட்டிருந்தா ஞானம் எப்படி வர முடியும்? ஞானம் வந்து, அதாவது சுருக்கம் சொன்னா, கர்மங்கிறது பிரவிருத்தி, ஞானங்கிறது நிவிருத்தி. ஒன்னு செய்யாம இருக்கிறதானே ஞானங்கள், இரண்டு பரஸ்பர விருத்தமாச்சே அப்படின்னு சொல்லி வாதங்கள்லாம் பிரமாதமா வரச்சேன். அப்பதான் ஸ்ரீமத் ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ண, அவர் வந்து அது இல்லை அப்படின்னார். கர்மங்கிறது நம்ம சொரூபத்துக்கு எதிர் கிடையாது, ஞானத்துக்கு எதிர் கிடையாது, ஞானத்துக்கு அனுகூலமானது கர்மங்கள். ஏன் அப்படிங்கடா, ஞானம்னா யார பத்திய ஞானம் அப்படின்னா பகவான பத்திய ஞானம். கர்மனா யார பத்திய கர்மனா, பகவானுக்காக பண்ற கர்மம். இப்ப ரெண்டு பேரும் பகவானுக்கு தான் எப்படி எதிராக இருக்க முடியும்? இது ஒருத்தருக்கு அது வேற ஒருத்தருக்குன்றா எதிராக இருக்கும். இதே கர்மத்தை ஆத்மார்த்தமா தனக்காக பண்ணான்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு கர்மா பண்ண வச்சுக்கோங்க, அது ஞானத்துக்கு எதிராகும். ஆனா எனக்குன்னு பண்ணாமல், அனபிதம் ஹித பல விசேஷம், ஒரு பலன் எதுவுமே நினைச்சு வைக்காமல், பகவத் ஆராதனமாக பகவானுக்கு பிரீத்திங்கிறதுக்காக கர்மத்தை பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மம் ஞானத்தை கொடுக்கும், மேல மேல மேல மேல ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதனால எப்ப கர்மத்தினாலே ஆராதிக்கப்படுபவனும் பகவான் தான், ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடியவனும் பகவான் தான் அப்படின் போது, அப்ப இது ரெண்டும் ஒண்ணு பொண்ணு விரோதமா இருக்க முடியாது. அதனால அப்படியேதான் பண்ணணும், கர்மத்தையும் உதாது பண்ணிட்டு இருக்கணும். யாவத் ஜீவம் அப்படின்னு வேணும், சகல் வேவம் வர்த்தேன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் விதம் பத்தியதே. கடைசி வரைக்கும் கர்ம பண்ணிண்டே பிரம்மலோகத்துக்கு போனார் அப்படின்னு சாந்தோபி. அப்ப ஜனகர் முதலானவர்கள்லாம் கர்மனைவிகி சம்சித்தியும் ஆஸ்திதா ஜனகாதயா, கர்ம பண்ணி பண்ணியே நிலகதிக்கு போட்டான். என்ன அர்த்தம் கேட்டா, இவள கர்ம பண்ணச்ச பகவத் பிரீத்திக்காகன்னு பண்றான், பண்ணா கூடவே சைட்ல ஞானமும் உண்டு. அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும், ரெண்டும் நடக்கும். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லையே. கர்ம பண்றது கொஞ்சம்தான், 24 மணி காலம் கர்மம் பண்ண போறான், அவன் 2 மணி காலம் பண்ணுவான், மற்ற சமயம் ஞானம் தான் இருக்க போறது. அதனால அந்த ஞானத்துக்கு இது அனுகூலமாகவே தவிர பிரதிகூலமா இருக்க அப்படின்னு சொல்லி கர்மத்தை ஸ்தாபித்தது சுவாமி ராமானுஜம். குறிப்பாக கீதா பாஷ்யத்துல நல்லா பார்க்கலாம், அத விஸ்தாரமா சாதிக்கிறது. எப்படி கர்மங்கிறது தேவை அப்படிங்கிறது, ஞானத்துக்கு விரோதம் இல்ல கர்மங்கிறது. அதாவது வேதார்த்த சங்கிரகன் பேர் வச்சார், வேதாந்தத்துக்கு அர்த்தம் எழுதினார். அர்த்தம் என்ன, வேதாந்தார்த்த சங்கிரகம் தான் பேர் வைக்கணும். ஆனா ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் பேர் வச்சுக்கோ. வேதார்த்த சங்கிரங்கிறது ராமானுஜர் பண்ண ஒரு புஸ்தகம், அதுல வேதாந்தத்துக்கு தான் அர்த்தம் சொல்லிருக்கார். வேதாந்தம்ங்கிறது ஞான பாகம், கர்ம பாகம் இல்ல. அப்போ வேதாந்தார்த்த சங்கிரகம் தான் சொல்லணும். ஏன் வேதார்த்த சங்கிரகம் சொன்னார் அப்படின்னா, இது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறாரு. வேதாந்தத்துல நான் யார பத்தி சொல்றேன்னா, பகவான பத்தி சொல்றேன். அந்த பகவானுக்கு ஆராதனம் தான் கர்மாங்கிறது. கர்மாங்கிறது வேற ஒண்ணுமே இல்லையே, பகவானோட ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கும், அப்படி கிடையாது. ஞானம் தான் பகவானோட சம்பந்தப்பட்டது, பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டது. கர்ம பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டது இல்லையே அப்படிங்கிறது கிடையாது. கர்மமும் பிரம்மத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டது அப்படின்னு, ஏன்னா பிரம்மத்தினுடைய ஆராதனமானது அப்படிங்கறத ஸ்தாபிச்சது. இவர் ஸ்தாபிச்சபடினால தான் லோகத்துல கர்ம மார்க்கம் திரும்பிச்சு, இல்லதான் ஞான மார்க்கத்துக்கு கொஞ்சம் போயிருந்தது. ஞான மார்க்கத்துக்கு போச்சுன்னா கர்மத்தை விட்டுட்டு ஞான மார்க்கத்துக்கு போய் கர்மம் எதிர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு வந்து போயிருந்தது. ஆனா யாரா இருந்தாலுமே சரி, சொசோ வர்ணாசிரம தர்மங்களும் அமைச்சா, அதோட சன்னியாசம் பெருசுன்னா என்ன கேட்டா கர்மத்தை விட்டுவிடலாம் அப்படின்னு. ஆனா ராமானுஜரே சன்னியாசி, சன்னியாசம்னா எண்ணத்தை விட்டுவிடலாம், கர்மத்தை விட்டு அப்படி அர்த்தம் இல்ல. அந்தந்த ஆசிரமத்துக்கு அந்தந்த தர்மம் உண்டு. சன்னியாசாசிரமத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு, அந்த தர்மத்தை நீ விட முடியாது. பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு, கிரகஸ்தாசிரமத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. அதனால அந்தந்த தர்மத்தை விட்டுட்டு இருக்க முடியாது யாராலுமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால தேவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையா இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அனுஷ்டானம் எல்லாம். இந்த அனுஷ்டானத்தை ஸ்தாபிச்சு கொடுத்ததுனால திரு ஜெகத் புண்ணியபலம் திரிதண்ட ஹஸ்தம் அப்படிங்கிற ராமானுஜர் சொல்லிச்சேன். தேவலோகத்திற்கு அவன புண்ணியத்தினுடைய பலனா ராமானுஜர் இங்க வந்து அவதாரம் பண்ணான். அவதாரம் இங்க இருக்கவா பண்ண புண்ணியம் கூட இல்ல, தேவலோகத்துல இருக்க தேவர்கள் பண்ண புண்ணியத்தினுடைய பலம். திரி ஜெகத் புண்ணியபலம், 3 ஜெகத்து பண்ண புண்ணியத்தினுடைய பலம். 3 எப்படி கண்டுபிடிச்சேன்னா, ஸ்ரீ தண்டகஸ்தம், 3 தண்டம் கையில வச்சிருக்கேன். சரணாகத சார்த்தவாகமீடே, சரி தேவலோகம் சொன்னீர், இந்த லோகம் சொன்னீர், 3வது லோகம் என்ன அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட லோகம். அங்க என்ன நடந்ததுன்னா, சரணாகத எல்லாம் சரணாகதி பண்ணி அங்க அனுப்புறாரோட மொத்த பேரையும் அண்ணா அங்க இருக்கா கூட இவரால சந்தோஷப்படுறா, நிறைய பேர் வரணும் கேட்கிறாங்க. சிக்கையா சேகரினம் பதிம் யதீனாம் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம், உபவீதம் தரிச்சிருக்கார், ஊர்த்வபுண்ட்ரம் தரிச்சிருக்கார் ராமானுஜர். சன்னியாசாசிரமத்துல உபவீதம் தரிச்சிருக்கார். என்ன அர்த்தம் கேட்டான்னா, நான் மொத்தத்தையும் விட்டுடல, இந்த ஆசிரம தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன். சன்னியாசம் எல்லாத்தையும் விட்டுறது அர்த்தம் இல்ல, அந்தந்த ஆசிரமத்துல எது எது வேணுமோ அது நான் வச்சிருக்கேன். நான் கிரகஸ்தாசிரம தர்மங்களை விட்டுட்டேன், ஆனா சன்னியாசாசிரம தர்மங்களை நான் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் எதுவும் விடல அப்படின்னு அர்த்தம். உபவீதம் யஜ்ஞோபவீதம் பூணூரோட கூட இருக்க ஊர்த்வபுண்ட்ரவந்தம், ஊர்த்வபுண்ட்ரம் தரிச்சிருக்க மேல போகணும். ஊர்த்வபுண்ட்ரத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா மேல் நோக்கி போகணும்னு அர்த்தம், மேல மேல போகணும். அதனால மேல ஐச்சின்னு போறேன் அப்படிங்கிறார். அப்படி ராமானுஜர் இருக்கார். அதனால தேவர்களுக்கெல்லாம் கூட ராமானுஜருடைய ஒரு அவதாரத்தினாலே க்ஷேமம் கிடைச்சது அப்படிங்க. அப்படின்னால 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும், முன்னாடி போய் அவருடைய கப்பத்தை, கப்பம்னா கம்பம் நடுக்கம், நடுக்கத்தை தோக்கடிச்சவர், பயத்தை தோக்கடிச்சவர்னு அர்த்தம். அதாவது பெருமாள் கூட முன்னாடி போறது கிடையாது, தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா அதுக்கப்புறம் பெருமாள் அவதாரம் பண்ணார் அப்படிதான் இருக்கு. தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா அதுக்கப்புறம் தான் அமிர்த மசனம் நடந்தது, தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா அப்புறம் தான் நிசிம்ம அவதாரம் நடந்தது, தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா அப்புறம் தான் ராம அவதாரம் நடந்தது, தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா அப்புறம் தான் கிருஷ்ண அவதாரம் நடந்தது, எல்லாமே அப்படிதான். ஆனா தேவர்கள் போய் பிரார்த்திக்காமே அவதாரம் பண்ணவர் ராமானுஜர். ஏன்னா அவர்களுடைய கப்பத்தை தீர்க்கறதுக்காக, அவர்களுடைய பயத்தை தீர்ப்பதற்காக முன் சென்று அப்படின்னா அவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே வந்து கப்பம் தவிர்க்கும், அவர்களுடைய பயத்தை எல்லாம் போக்கடிச்சவர் ராமானுஜர். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, இந்த பூலோகத்துல ஒருத்தர் பிறந்து வந்து தேவலோகத்துல இருக்கிறவருடைய கடுக்கத்தை எல்லாம் போக்குறிக்கிறாருன்னா இவர் எப்படிப்பட்டவர் ஆக்கணும்? அதான் கலின்னு. கலினா மிடுக்குடையவன் அர்த்தம், ஒரு சாமர்த்தியம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு சாமர்த்தியம் தேவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, பூலோகத்துல இருக்கால நாங்க காப்பாத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா வருண பகவான் தான் மழை கொடுக்கிறார், சூரிய பகவான் தான் வெயில் கொடுக்கிறார், வாயு பகவான் தான் காத்தா இருக்கார், ஆனா பூலோகத்தை வாழ வைக்கிறது நாங்க தான் அப்படின்னா. ஆனா ராமானுஜர் சொன்னார், உங்களை வாழ வைக்கிறது நாங்க இங்க இருந்து. அதான் ஒரு மிடுக்கு. கப்பம் கிருஷ்ணன் மாதிரி இது. கிருஷ்ணன் எப்படி கோவர்தனகிரி எடுத்தானா, இந்திரனா ஓடி வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்றான், பிரம்மாலாம் ஓடி வந்து ஸ்தோத்திரம் பண்றாரோ, அந்த மாதிரி ஒரு ராமானுஜருடைய ஒரு அவதாரம். அத்தனை மிடுக்கோட இருக்கான். கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைதான். கோவர்தனஜி தாரணம் பண்ணிச்சா கிருஷ்ணனுக்கு என்ன வயசு இருக்கும்? ரொம்ப சின்ன வயசுல இருக்கும். அப்போ ஒரு 7 வயசுல மலையை தூக்கி நிக்கிறது இந்த குழந்தை அப்படின்னா. ஆனா இந்திரன் வந்து சேவிச்சுட்டு போறான், அதனால பிரம்மா வந்து சேவிச்சுட்டு போற. அதான் ஒரு மிடுக்கு இருக்கு. அந்த மாதிரியான மிடுக்கு ராமானுஜர் இருக்கான். இந்த பூமியில தானே வந்திருக்கார் அப்படின்னா தேவர்களுக்கு அபயம் கொடுக்கிறார். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் நீர் எழுந்திருக்கணும். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம் அப்படின்னா அர்ஜவம், நேர்மைன்னு அர்த்தம். நேர்மை இருக்கவர்கிட்ட திரளுடையாய் சாமர்த்தியம் இருக்கு. இது ரெண்டு வேணும். நேர்மை இருக்கு, சாமர்த்தியம் இல்லைன்னா காரியம் நடக்காது. இந்த காலத்துல நமக்கே தெரியும், நேர்மையா இருக்காது, சாமர்த்தியம் இல்லைன்னா காரியம் நடக்காது. சாமர்த்தியம் இருக்கு, நேர்மை இல்லை அப்படின்னா என்ன இவர் யார வேணா எப்படி வேணா ஜெயிக்கிற முடியும். இவர் போய் திடீர்னு எதிர் மதத்துல போய் உட்காந்து பௌத்த மதம் தான் கரெக்ட், இந்த எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியும் அவளால். ஆனா என்ன பண்ணுவாங்க கேட்டா, நேர்மையானது அப்படி சொல்ல மாட்டான். நேர்மை என்ன, வேதத்துல என்ன சொல்றோ அதான் நடந்துட்டான். அதான் தேசிய நடக்கா சொல்ற, தர்க்க பாண்டித்யத்தாலே நாம் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாமா இருக்க, என்னுடைய தர்க்க சாமர்த்தியத்தினாலே நான் எதை நினைச்சாலும் சாதித்தேன், என்னால முடியும். ஆனால் பிரமாண சரணராய் போரு. ஆனா பிரமாணம் என்ன சொல்றோ அதுதான் நான் செய்தேன் அப்படின்னா. சமீபத்துல கூட ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. நாவல்பாக்கம் சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்த, அதாவது எங்களுடைய ஆச்சாரியனுக்கும் முன்னாடி இருந்த சுவாமிக்கு நாவல்பாக்கம் சுவாமி. அவர் வந்து சின்ன வயசுல அவர் காசி கைச்சின்னு போனாலும் மகா தக்கத்துல பெரிய நிபுணர். காசியில அங்க பார்த்தா பெரிய சபவம் நடக்கு. நீ சொன்ன கிட்டத்தட்ட 9 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி நடந்த கதை. காசியில பெரிய சதஸ் ஒன்று நடந்துருக்கு. காசிங்கிறது அத்வைதத்துக்கு பெரிய ஸ்தானம் அது. அங்க தெய்திகள் வந்து வாக்கியார்த்தம் பண்ணிட்டு இருக்கான், விசாரம் வாதம். அவ ரொம்ப பிரமாதமா துவைத மதத்தை சேர்ந்தவெல்லாம் வாதம் பண்ணி அத்வைதத்தை தோக்கடிச்சுட்டான். அப்ப அரை கூவல் விட்டுட்டான், உங்களை யாராவது இருந்தா வாங்குவோம், யாராவது இருந்தா வந்து வாதம் பண்ற, யாராவது இருந்தா வாங்குவோம், அந்த அத்வைதத்தை ஸ்தாபிக்கணும். அப்படி இல்லாட்டா அத்வைதம் அவைதிதம் அப்படின்னு சொல்லி எழுதி கையிட்டு போனோம்ட்டான். இது மாதிரி இருந்தாதான் முடியும் அப்படின்ட்டான். காசியில இருக்க பண்டிதர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். உண்மையிலே காசியில் நல்ல நல்ல பண்டிதர்கள் எல்லாம் உண்டு. ஆனா வாதம் வந்து எப்படி வேணா நடக்கும், சட்னு திடீர்னு கால டைம் சரியில்லை அப்படின்னா தூக்க முடியாது. அதனால ராமானுஜருக்கே பெருமாள் தான் சொப்னத்துல வச்சேன், நீர் வாதத்துல இதை சொல்லும் அப்படின்னு அப்படின்னு ஐதீகம் இருக்கு. அப்ப அன்னைக்கு அவளுக்கு போராத காலம் போல இருக்கு. அப்ப அத்வைதிகள்லாம் என்ன பண்ணுன்னு தெரியாது. மறுபடியும் ஒருத்த வந்தானா மறுபடியும் அவளையும் ஜெயிச்சுட்டா, ஜெயிச்சு மறுபடியும் திருப்பி கேட்கிறாங்க. இங்க வந்து இந்த ஊர் எப்படி காசிங்கிறது அத்வைதத்துக்கு பெரிய தலைநகர் மாதிரியாச்சு, நீ யாருமே இல்ல அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு, அப்ப எங்களோட வாதம் பண்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னா. அப்ப இங்கேருந்து போன அருள்யோ சுவாமி நான் ஸ்தாபிக்கிறேன், உங்களோட என்ன தக்க பாண்டித்யம் நான் ஸ்தாபிக்கிறேன், உங்களோட வாதம் பண்ணி அத்வைதத்தை நான் ஸ்தாபிச்சு துவைதத்தை வந்து தப்புன்னு சொல்றேன், என்னால முடியும். நீ இவருடைய தக்க பாண்டித்தன அவரு உட்காரு. இவர் சின்னவர் ரொம்ப, இவர் ஐச்சின்னு போனவர் ஒரு பெரியவர். அவர் வந்து என்ன சொன்னார், பேசுவினே வேணான்ட்ட, வேணாண்டா அதெல்லாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னா. இல்ல இன்னும் அவர் தான் பெருசா படிச்சா பண்ணி சத்தம் போடுறாரு, அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். அத்வைத மத ரீதியில இப்ப என்னென்ன கேள்வி கேட்டாரோ எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, அதை நான் வச்சிருக்கேன். சரி அது இருக்கட்டும், இருந்தா கூட நமக்கு இது சொரூபம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு. அவர் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, அங்க என்ன நடக்கிறோம் நடக்கிறோம்னு சொல்லி கூட்டினு வந்துட்டார் அப்படின்னு ஐடி செஞ்சு. ஆனா அந்த மாதிரி ரீதியில தர்க்க பாண்டித்யத்தாலே நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும் அவளால். ஆனால் பிரமாணம் என்ன சொல்றதோ, பூர்வாச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ அதைதான் சொல்லுவான். அதான் செப்பம் திறல், சாமர்த்தியமும் இருக்கு நேர்மையும் இருக்கு, ரெண்டும் இருக்கிறது தான் அழகு. செப்பமுடையாய் திரளுடையாய் ரெண்டு இருந்தா என்ன பண்ணா கேட்டா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். யார் வாதம் பண்றேன்னு வராளோ அவளுக்கு ஜுரம் வந்துடும், உங்ககிட்ட வாதம் பண்ணா அந்த மாதிரி பண்ணி விட்டுவோம், வெப்பம் கொடுக்கும். விமலா தோஷம் இல்லாதவன், என்ன தோஷம் இல்லாதவன்னா அவர்களுக்கு தான் வெப்பத்தை கொடுப்பாரே தவிர மற்ற பேருக்கெல்லாம் ஜில்லுன்னு இருப்பார். யார் வாதம் பண்றேன்னு வராளோ அவளுக்கு வந்து வெப்பத்தை கொடுப்பார், யார் ஆசிரியத்து வராளோ அவளுக்கு ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அந்த செற்றார்கள் இருக்காள்யோ வாதம் பண்றவர்கள், அவ ஒழிஞ்சு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது, அவளும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலாம் வாதமே நடக்குது. இப்ப ராமானுஜர் கிட்ட கடைசியில என்ன ஆச்சுன்னா, யாதவ பிரகாசர் வந்து ஆசிரியச்சார் அப்படின்னு இருக்கு. பராசர பட்டர்கிட்ட வாதம் பண்ணி மேல்நாட்டு வேதாந்திங்கிற கடைசியில அவருடைய பரமசிஷ்யரான அவர் தான் நந்தியர் அப்படின்னு பெயர். முதல்ல வாதத்தை பராசர பட்டர்கிட்ட தோத்தவர், கடைசியில இவர்கிட்ட வந்து அவருடைய சிஷ்யராய் பராசர பட்டருக்கு ரொம்ப அந்தரங்க சிஷ்யர் ஆயிட்டார், ஆச்சாரிய பூஷன் ஆயிட்டார். அந்த மாதிரிதான் யாதவ பிரகாசங்கிறவர் ரொம்ப ராமானுஜருக்கு வேண்டிய ஒரு சிஷ்யராய் அவரை கொண்டு எத்தி தர்ம புஸ்தகங்கள்லாம் பண்ண வச்சார் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவர்களை நல்லவாள் ஆக்க, வாதத்துல வந்து தோத்து போய் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, தத்துவத்தை புரிஞ்சது ஞான மார்க்கத்துல திரும்பி வரணும், இந்த மார்க்கத்துல வரணும் அப்படிங்கறதுக்காக. அதான் விமலன் பெயர், நல்ல எண்ணம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்கள் கிட்ட என்ன எண்ணமோ அதே எண்ணம் அவர்கள்கிட்டயும் இருக்கு. ஏதோ தர்க்க பாண்டித்த இருக்கு அப்படின்னா வாதம் பண்ணி பாக்குற பண்ணி பாக்கட்டும், இல்லைன்னு தெரியும் மொழி ஒரு காலத்துல தெரிஞ்சப்ப அப்புறம் இங்கதான் நான் வந்தாகணும் அப்படின்னு அந்த அப்பவும் வரமாட்டேன் அப்படின்னா அந்த காலத்துல அப்படி முடியாது. ஏன்னா ஒண்ணு தோல்வி ஒத்துந்தாகணும் அந்த காலத்துல, கேட்டா உயிர் விடணும் அப்படி கணக்கு. ஆனா ராமானுஜர்கிட்ட உயிர் விட்டாதான் நிறைய இல்லை, 800 பேர்லாம் உயிர் விட்டாவாலாம், இல்ல மதம் மாறிடுங்க, தோத்து வயசுல மதம் மாறிடுங்க, மதம் மாற மாட்டோம் அப்படின்னா அப்ப உயிர் விடுவோம், உயிர் விட்டுவோம். அப்போ ஏன்னா அவன் மதத்துல அவ்வளவு இது இருக்கு அவர், ஆனா இவர்கிட்ட நடக்காது இல்லையா, ராமானுஜர்கிட்ட நடக்காது, நீ ஏதாவது வழி பண்ணி ஆகும். அதனால செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடாய், யார் செற்றார்களா இருக்காளோ அவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கிறார் சுவாமி வேதாந்த தேசியமும் அப்படிதான். வாதம் பண்றதுங்கிறது இவ்வளவுக்கெல்லாம் விளையாட்டு, ஒரு பெரிய காரியம் கிடையாது. பகவான் லீலை மாதிரி கிருஷ்ணன் யுத்தம் பண்ணா பூத்தநாயகர் கூட சகடாசுரனோடு கூட எங்கேயா கதை கேள்விப்பட்டிருக்கோமா, இவரோட யுத்தம் பண்ணானா ஒன்றும் பண்ணல, பூதையனோட யுத்தம் பண்ணானா சகடாசுரனோட யுத்தம் பண்ணானா பண்ணல, பானாசுரனோட யுத்தம் பண்ணான்னு இருக்கு அப்படின்னா இதோ அதுவும் ஒண்ணுதான், அது ஒரு லீலையை வேடிக்கை பண்ணி காமிக்கிறதுக்காக பண்ணதே தவிர உண்மையில ஒண்ணும் கிடையாது. சத்ய பச்சத கிருஷ்ணஸ்ய முகம் அத்தியருணே க்ஷணம் கஜ யுத்த கிருதாயா சத்வேதாம்பு கனிகாந்திதம். மதுரா நகரத்தை போச்ச ஒரு பெரிய யானை ஒன்று இருந்தது கூலையா விடந்தே, அதுல கஜ யுத்தம் நடந்தான். கஜை யுத்தம்னா யானைக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம், கிருஷ்ணன் சின்ன பையன், யானை மதம் பிடிச்சி பெருசா பிரம்மாண்டமா நிக்கிறது, அத வேடிக்கை பாக்குறதுக்கு நிறைய பேர். மதுரா நகரத்துல இருக்கக்கூடிய பசங்க, இங்க ஆய்ப்பாடியிலேருந்து வந்திருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கில் பசங்க வேடிக்கை பாக்குறது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், என்ன கேட்டா கிருஷ்ணன் ஜெயிச்சுமாங்கிறது தெரியும், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. இந்த யானையை எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு பாக்கணும்னு ஆசை அதெல்லாம். அப்போ கண்ணன் பார்த்தான் இத்தனை ஆசையா குழந்தைகள்லாம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக அந்த யானையை என்ன பண்றா அப்படின்னு கேட்டா அதோடு கூட வேடிக்கை காமிச்சு அது இப்படி சுத்தி அப்படி சுத்தி யானை கிருஷ்ணனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தும்பிக்கையில போட்டு பிடிக்கிறது, இந்த தும்பிக்கையிலேயே விடுவிச்சு யானை அடியில போய் அந்த பக்கம் வெளில வந்துடுறான், இதுக்கு திரும்பறதுக்கே லேட் ஆகும் யானைக்கு. இந்த பின்பக்கம் வெளில வந்தா இப்படி மெதுவா யானை திரும்பி வரணும் இல்லையா, அது மெதுவா யானை இப்படி திரும்பி வரதுல அதுக்குள்ள இந்த பக்கம் வந்துடுறான், அப்படி யானை சுத்தோ சுத்து சுத்துன்னு சுத்தரு இப்படி அப்படிமா அப்படி இப்படிமா திடீர்னு பார்த்தா யானை மேல இருக்கான், இன்னும் மேல தும்பிக்கு போட்டுதான் கீழே இருக்கான், இன்னும் ரெண்டு காலுக்கு நடுவில் போகுது ஓடி போயிடும். யானையை போட்டு படாபாடு படுத்தி அதே மாதிரிதான் அந்த சர்பத்தி காளியங்கிற சர்ப்பம் உட்கொள்ளு, அந்த சர்பத்தி இப்படிதான் படாபாடு படுத்துடும். ஏவம் பரிபிரம அதோ உல்லேசம் உன் அதாம்சம் அப்படின்னு ஒரு பாகவதம், சர்ப்பம் வந்து கிருஷ்ணன் போட்டு சுத்தித்தான், கிருஷ்ணன் வந்து சர்ப்பத்தை போட்டு சுத்த சுத்தான் வாழை பிடிச்சிட்டு அப்படின்னா அதுக்கு வாய்ந்த ரத்தம் வரும், அந்த மாதிரி வேடிக்கை பண்றான். யானை கிட்ட எதுக்கு இப்படி வேடிக்கை பண்ணார் அப்படின்னா, இவரெல்லாம் வேடிக்கை பார்த்து இந்த காலம் கைப்பற்றி சிக்கின் இருக்காளாம், இவளுக்காக பண்ண வீடு சத்திய பத்தியதா தோழிகளை பாருங்கள். இவர்களுக்கெல்லாம் வாதம் பண்றது ஒரு பொழுது, வாதம் பண்றது ஒரு லீலை, ராமானுஜருக்கோ தேசியருக்கோ வாதம் பண்றது ஒரு லீலை. அனாயாசமா ஜெயிச்சுட்டு வருவான், 18 நாள் வாதம் பண்ணார் அப்படின்னா வருது. 18 நாள் எதுக்கு வாதம் பண்ணார்னா, கிருஷ்ணன் கூட தான் 18 நாள் யுத்தம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. சங்கல்பத்தினாலே மொத்தத்தை முடிச்சுட்டு போயிட முடியும் மகாபாரதி. ஆனா 18 நாள் யுத்தம் பண்ணார் ஜாம்பவானோட கிருஷ்ணன், 28 நாள் யுத்தம் பண்ணார் இருக்கு. ஒண்டிக்கு ஒண்டி சைன்யம்லாம் கிடையாது, ஜாம்பவான் கிருஷ்ணன் ரெண்டே பேர் மொத்தம்தான். 28 நாள் யுத்தம் பண்ணார், 28 நாளுக்கு அப்புறம் ஜாம்பவான் ஒரு விஷயம் சொன்னார், இப்படி இப்படி நாள் இத்தனை நாள் என் கூட விடாது நீர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார்னா நீர் ராமனா தான் இருக்கணும். ஏன்னா இங்க ராமனுக்கு தான் இந்த சாமர்த்தியம் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதனால நீ ராமனா அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்னா இவர் ராமன் தான் கிருஷ்ணன் அப்புறம்தான் புரிஞ்சினார். அந்த மாதிரி இத்தனை நாள் வாதம் பண்றா, 18 நாள்ல வாதம் பண்றா, அதுக்கு ஒரு சாமர்த்தியம், 18 நாள் விஷயம் இருக்கும், ஒரு 2 நாள் வாதம் பண்ணிட்டு அப்புறம் சண்டை போட்டு போடுவா. அந்த மாதிரி இல்லாம அச்சமா வாதம் பண்றாள், கடைசியில ஜெயிக்கிறாள். அனாயாசமா ஜெயிக்க முடியும், ஆயாசத்தோடையும் ஜெயிக்க முடியும். அனாயாசமா ஜெயிக்கிறது அவளுக்கு முடியும், ஆயாசங்கிறது ஒரு லீலையாக நடக்கிறது. அது மூலம் நிறைய விஷயங்கள்லாம் வரும் நமக்கு. வாதம் பண்ணச்ச பண்ணச்ச வாதே வாதே ஜாயத்தே தத்துவ போதானா, வாதம் பண்ண வாதம் பண்ணச்சான் தத்துவ போதம் வரும். நீ இப்படி சொல்றியா நான் அப்படி சொல்றேன், நீ அதுக்கு மேல ஒன்று சொல்ல நான் அதுக்கு மேலும் சொல்றேன் அப்படின்னா கேட்கறவாளுக்கு தத்துவ போதும். சததூஷணி இருக்கு, சததூஷணி தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்துல வாதம் பண்ணத ஓலையில எழுதி வச்சு அதுக்கு சத்ததூஷணின்னு. அதை பார்த்தா ஒரு கேள்வி அதுக்கு பதில், அந்த பதிலுக்கு மேல கேள்வி அதுக்கு பதில், அதுக்கு பதிலுக்கு மேல அதுக்கு பதில் கிட்டத்தட்ட 100 வரும். மேல மேல கேள்வி கேள்வி கேட்டு வச்சு அதுக்கு மேல பதில் 100 வரும். அதான் சத்ததூஷணி அப்படின்னு சொல்லலாம். மேல மேல வந்துட்டே இருக்கு. அதனால செப்பமுடையாய் திரளுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும், அதான் அவளுக்கு வெப்பத்தை கொடுக்கற. இந்த அப்புள்ளார்ந்தவர் தேசிகனுடைய ஆச்சாரியர், அவரை ராமானுஜருடைய அம்சம்னு சொல்லுவார். அவர் வந்து வெப்பம் கொடுக்கும், அவருக்கு வாதிஹம்சாம்புவாகன்னு பேர். வாதிகள்னா ஹம்சமா, இவர் மேகமா. இந்த ஹம்சம் இருக்கே மேகத்தை பார்த்தா பயம் இருக்கு, மேகத்துக்கு உள்ள ஓடிப்படுது. அந்த மாதிரி வாதிகள்னா அப்புள்ளார் பார்த்தா பயப்படுவாங்க. அதாவது ராமானுஜர் தேசியம்னா கழியும், இவெல்லாம் போய் வாதத்துல போய் ஜெயிச்சான்னு. ஆனா அப்புள்ளார் யாரையும் வாதத்துல ஜெயிக்கல. என்ன காரணம் கேட்டா, அப்புள்ளார் வாதத்துக்கு வராருனாலே அவன் ஊருக்கு போயிட்டான் எல்லாரும். இவர் வராருனாலே அவன் அந்த இடத்துல நிக்க மாட்டான், இவரை பார்த்தாலே பயம் அப்படிப்பட்டவரா, அவர்கிட்ட ஜெயிச்சுன்னு கேட்டான். அதனால செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிடா, செப்பெண்ண வெண்முளை செவ்வாய் செருவருக்குள் நப்பெண்ணே நங்காய் திருவே துயிலிடா. நினப்பினே நங்காய்ங்கிற மாதிரி ராமானுஜர் கிட்ட ஒரு வியாமோகத்தோடு கூட இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். செப்பெண்ண வெண்முலைன்னா பக்தி பிரீத்தி அப்படின்னு சொன்ன, செவ்வாய் அப்படின்னா அழகான வார்த்தைகள், சிறு மருங்குள் அப்படின்னா சின்ன இடைநர்த்தம், அது வைராக்கியத்தை சொல்றது. அதனால ஞானம் பக்தி வைராக்கியம், ஞான வைராக்கிய பூஷணம் ராமானுஜ தயா பாத்திரம், ஞான வைராக்கிய பூஷணம். ஞானமும் வைராக்கியத்துக்கு பூஷணம் என்ன கேட்டா பக்தி, பக்தியான ஞானம் பக்தியினாலே வைராக்கியம், அதான வரலாம் ஜெயிச்சுக்கனுக்கு இருக்கு. அதான் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் வைர இருக்குன்னா சிறுமருங்குங்க, அழகா வியாக்கியானத்துல சொல்றதா இருக்கோ இல்லையோன்னு சந்தேகப்படும்படி இருக்கான் அப்படின்னு. அதான் வைராக்கியம், வைராக்கியம்னா என்ன ஒண்ணும் இல்லைங்கிறது தானே வைராக்கியம், எதுவுமே வேலை எதுவும் தேவையில்லை, இது இல்ல அது இல்ல ஒண்ணு இல்ல ரெண்டு தேவையில்லை அப்படின்னு அழகா பிரயோகிச்சிருக்கேன். ஞானம் பக்தி வைராக்கியம் வார்த்தைகள், செப்பண்ணமென்முளை செவ்வாய் மதுரம், அதான் மதுரம் அப்படிங்கிறது அதான் ஞானம். திருமருங்குள் நப்பெண்ணை நங்காய், ராமானுஜருக்கு நப்பெண்ணை நங்காய், ராமானுஜருக்கு நங்கையாக இருக்கிறவர். திருவே திருநா ஸ்ரீ, ஸ்ரீயாக இருக்கார் ஆச்சாரியர், எல்லாரும் ஸ்ரீதான். ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ தேசியம் தான் சொல்லணும், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிஜமானந்த மகாதேசிகாய நமஹ. அப்படிதான் சொல்றோம். ஸ்ரீனா அந்த இடத்துல என்ன அர்த்தம் கேட்டா, வேதம், வேதம்னு அர்த்தம். வேதத்துக்கு ஸ்ரீன்னு பேர். சாமான் யஜோகும் ஸ்ரீ சாஹி ஸ்ரீ அப்படின்னு வேதமே சொல்றது. துக்கு சாமம் எஜு சொன்னா ஸ்ரீன்னு பேர். இவ அந்த வேதமும் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் கையில் வச்சுருக்கு. அப்படின்னா இவளுக்கு ஸ்ரீமான் அப்படின்னு பேர். வேதார்த்தம் இருக்கு, அதனாலதான் ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். ஏன்னா வேதம் சேர்ந்திருக்கு அதுல. அதனால இவர் இந்த ஸ்ரீயோட இருக்கிற அப்படின்னா என்னைக்குமே ஸ்ரீயோட இருக்கிறத ஸ்ரீன்னு சொல்லலாம், இல்ல ஸ்ரீமத்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். அபராச பட்டர் சொல்லுங்க, ஸ்ரீ ஸ்ரீமத்னு எது வேணா சொல்லலாம். அதனால திருவே நீர்தான் ஸ்ரீயாச்சே, வேதத்தோடு சேர்ந்திருக்கீரே, ஸ்ரீ வேதாந்த தேசியனா இருக்கீரே அப்படின்னு. துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை சொல்றா. நீ வந்து உன் மணாலன்னா அந்த ஆச்சாரியம், அவரையும் எங்கேயும் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கும்போது உக்கமும் தட்டொழியும் தந்து, தட்டொழினா கண்ணாடி, உக்கம்னா விசிறி, இது ரெண்டுத்தையும் கொடுத்து காத்தால எழுந்துக்கும் போது நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கணும். முடியும் காத்தால எழுந்துக்கும் போது கண்ணாடி பார்க்கணும். விசிறி கண்ணாடி பார்க்க மங்கள வஸ்துல கண்ணாடி வந்து தன் கையை பார்க்கணும், கண்ணாடியை பார்க்கணும். அதனால கிருஷ்ணனை எழுப்புறதுக்காக இப்ப சொல்றான், உப்பமும் தட்டொலியும் தந்து எடுத்து விசிறியும் கண்ணாடி எடுத்து எழுப்பு. மங்கள வஸ்துக்கள்னால தானே சுப்பிரபாதம் பாடம்ன்ற. இப்ப நம்மள எழுப்பும் போது என்ன கேட்டானா, இப்போதே எம்மை நீராட்டும், எம்மை நீராட்டுறோம், எங்களை நீராட்ட வேண்டும். எதனாலே நீராட்டணும்னா, உன் மனாலே எம்மை நீராட்டும், கிருஷ்ணனை கொண்டு என்னை நீராட்டணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆச்சாரியனை கொண்டு எம்மை நீராட்டணும் அப்படின்னு அர்த்தம். உக்கவும் தட்டலினால் தட்டலின கண்ணாடினா எதுவும் கேட்டா திருமந்திரம், திருமந்திரம் தான் கண்ணாடி. ஏன்னா கண்ணாடி என்ன பண்ணும்னா, நம்ம முகத்தை காட்டும். நம்ம முகத்தை நமக்கு தெரியாது, நம்ம முகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்ணாடியில் பார்த்தா முகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆத்மா இருக்கோம், இந்த ஆத்மா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆத்மானா நாமளே தானே, நாமளே எப்படி இருக்கோம் நமக்கே தெரியாது. ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாது, முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா தெரியாது, ஆனா ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா திருமந்திரம் அந்த ஆத்மாவை காட்டும், உங்க ஆத்மாங்கிறது இப்படிதான் இருக்கும், ஆத்மாங்கிறது ஞானஸ்வரூபம், ஆத்மாங்கிறது சரீரத்தை காட்டணும் வேறானது, ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு தாசனானது, சேஷத்துவத்தை சுரூபமாக உடையது, ஆத்மாங்கிறது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக இருக்கு. இதெல்லாம் திருமந்திரம் எடுத்து சொல்றது. ஆத்மாங்கிறது தனக்காக இல்லை இத்தனையும் சொல்றது. இப்ப ஆத்மஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்கறது எதுனா திருமந்திரம், அதுதான் கண்ணாடி அப்படின்னு. அதனால அந்த தட்டொழியும் தந்து அப்படின்னா, அந்த கண்ணாடியை கொடுத்து நீ வந்து எங்களை கிருஷ்ணானுபவம் பண்ணிருக்க அப்படின்னு. மகதி முகுராமே திருஷ்டுவா மனோ மணி கற்பனே பிரபதன தனா ஸ்பந்த சுத்தை பிரபும் பரிபுஞ்சதேங்கிற சுவாமி தேசிக. திருஷ்டுவா மனோ மணி தர்ப்பணி, ஒரு தர்ப்பணத்துல தன்னை பாக்குற மாதிரி அந்த திருமந்திரத்துல ஆத்மாவை பாக்கலாம். அதே திருமந்திரம் கூடவே பகவானையும் காமிக்கும். அப்ப நம்மளையும் பகவானையும் சேர்த்து பார்க்கலாம். சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க, கணவனும் மனைவியும் கண்ணடியை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அழகா சொல்றேன். ரொம்ப சிங்காரமா சொல்றேன். ஏன்னா நம்ம கணவன் ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரான், அப்ப மனைவி கண்ணாடியில பாத்துட்டு பார்த்தா கதை பின்பக்கம் கணவன் தெரியறான். தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான். கணவன் வரை இருக்கா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காள் நாயகி ஒருத்தி. இப்ப திடீர்னு பார்த்தா கண்ணாடியில பின்பக்கம் அவன் நேரம் வந்து நிக்கிறான்னா எப்படி சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி சந்தோஷம். பகவானையும் இந்த ஆத்மாவையும் சேர்த்து பார்த்து அந்த மாதிரி அந்த தட்டொலியை கொடுத்து நம்மளை புரிய வச்சு வைக்கணுமோ இல்லையோ, இல்லட்டா அது வரைக்கும் புரியல. ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்தது, சிங்க குட்டி சின்ன வயசுல வெளியே தவறிடுச்சு, அதுக்கு நாய்க்குட்டியோட கலந்துருச்சு, நாயோட நாயை அதுவும் வளர ஆரம்பிச்சு, ரொம்ப நாள் போயிடுச்சு, நாய் மாதிரியே தான் நடந்துருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு நாள் சிங்கம் கர்ஜிச்சு, திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சிங்கம் வந்து சிம்ம கர்ஜனை கேட்டு நாய் எல்லாம் பயந்துருச்சு, இதுவும் பயந்து ஓடிடுச்சு, நாயெல்லாம் ஓடவே. உடனே சிங்கம் வந்து எடுத்து, நீ ஓடாதா, நீயும் ஓடுற, அதுலாம் ஓடணும், இல்ல நீயே ஓடுற அப்படின்னா, இல்ல இல்ல இதுவும் பயம் வரும், போய் சிங்கம் போய் அதை பிடிச்சி வச்சு, நீயே ஓடிட்டு இருக்க அப்படின்னா பயம் பயம் இருக்கு, பயப்படாத, நீ பயப்படக்கூடாது அப்படின்னா. அவாளாம் ஓடுறாளேனா, அவாளா நாய், நாய் எல்லாம் பயப்படணும், நீ சிங்கம், நீ பயப்படக்கூடாது அப்படியா. அது தெரியாது, அது முகத்தை அது என்னைக்கா பார்த்தாதான் தெரியும், அது தன் முகத்தை அது பார்த்ததே இல்லையா அப்படியா அப்படின்ட்டு. இன்னும் அந்த கூட்டணி போச்சு, கூட்டணி போய் ஒரு கிணத்துல போய் அது முகத்தை காமிச்சு, இதோ பாரு நீ சிங்கம், அவெல்லாம் அசிங்கம் அப்படின்னு காட்டி கொடுத்துதான். அதை காட்டி கொடுத்த அப்புறம் தான் அது தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா நமக்கே தெரியாது, நம்மளே கேவலமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆத்மஸ்வரூபத்தை. என்ன கேவலம்னா சாப்பிடறதுக்குன்னு வந்திருக்கு, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவத் தாசத்துங்கிறது புரியல, அதை காமிச்சு கொடுக்குற கண்ணாடி. துக்கம்னா விசிறி, எப்படியால விசிறியால விசிறினா காத்து என்ன வருதோ அந்த மாதிரி அகங்கார மமகாரங்களை தள்ளிட்டு ஆனந்தத்தை கொடுக்குவான் அந்த விசிறி. அதுவும் இந்த திருமந்திரத்துல திருமந்திரத்தை நமஹா அப்படின்னு சொல்லி மமகாரத்தையும் அகங்காரத்தையும் கழிச்சுட்டான்னா ரெண்டு பக்கம் இப்படி ஒரு தப்புனா அகங்காரம் போய் அப்படி கட்டினா மமகாரம் போது போயிட்டான்னா அப்புறம் என்ன கேட்டா காத்து ஜில்லுன்னு இருக்க மாதிரி இந்த பகவத்தாசத்துவங்கிறது ஜில்லுன்னு இருக்கும், அகங்கார உமகாரத்தை கழிச்சுட்டா. அதனால இது ரெண்டு துக்கமும் தட்டலையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு, அது கொடுத்து ரொம்ப நாள்லையும் எம்மை நீராட்டு. எங்களுக்கு கிருஷ்ணானுபவம் பண்ணணும், தேசியர்கிட்ட சொல்ற எங்களுக்கு ராமானுஜ அனுபவம் பண்ணணும், நீர் தான் பண்ணி வைக்கணும், அவர் சீசுத்திகளை புரிய வைக்கணும். மாமலர் மண்ணிய மங்கை மகிழ்ந்துரை மாறுவி வந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறந்துணையடிக்கேழு வாழ்வையுகக்கும் ராமானு சமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தோப்புள் பிள்ளை பாதம் சென்னியதே. தேசியனுடைய திருவிடையை கதையில் வச்சுட்டு ராமானு வீரர்களுக்கு கிடைப்பாருங்கிறான் இந்த பாட்டு. இந்த மேல ராமானு இவர் அனுகிரகம் தான் தானாகும். சுவாமி பிரதிவாதி பயங்கர அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் அழகா ஒரு விஷயம் சொல்றார், யார் வேதாந்த தேசியர் கிட்ட பக்தி பண்றாலோ அவளுக்கு ராமானுஜர் அனுகிரகம் கிடைக்கும், யார் வேதாந்த தேசியர்கிட்ட பக்தி பண்ணலையோ அவளுக்கு ராமானுஜர் அனுகிரகம் கிடைக்காது. ராமானுஜர் அனுகிரகம் கிடைக்காட்டா என்ன போ அப்படின்னா மோட்சம் கிடைக்காது. அவங்க முடிஞ்ச கதை சுலபமா முடிச்சுட்டேன். குரு வாதிகம் சாம் புதாச்சாரிய சிஷ்யன் ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியாஸ்தி. தேசியம் கிட்ட பக்தி இல்லைன்னா அப்ப ராமானுஜர் அனுகிரகம் இல்லை, இல்லன்னா குத முக்தி வார்த்தா மோட்சங்கிறது என்ன, அவ்வளவு வியாபாரி விட்டுக்கு அவ்வளவுதான் வேண்டான போய் அவ்வளவு இல்ல அவ்வளவுதான். புத்திராதி பயங்கர அண்ணன்கிறவர் ஆச்சரியமா சாதிக்க இந்த விஷயத்தை. அந்த மாதிரி நம்மளையும் ராமானுஜரையும் சேர்த்து வைக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா தேசிகன். இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திப்பதாக இந்த பாசனம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.